தெய்வம் யாருக்கு தெரியும்? சுருக்கெழுத்தும் கைரேகையும் அவற்றை படித்தவனுக்கு தான் தெரியும். மற்றவனுக்கு அவைகள் வெறும் கோடாக தான் தெரியும். அதுபோல் கோயிலில் இருக்கும் கடவுளின் திருவுருவம் பக்தி உடையவனுக்கு தான் தெரியும். மற்றவனுக்கு அது வெறும் கல்லாக தான் தெரியும். தர்மம் செய், எவ்வளவு உயர்ந்த சுவராக இருந்தாலும் அதன் மேல் கூரை இல்லாவிட்டால் அதற்கு குட்டிச்சுவர் என்றுதான் பெயர். அதுபோல் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் தர்மம் செய்யாவிட்டால் அந்த செல்வம் குட்டிச்சுவருக்கு சமானம்தான். சாதி பேதம் கிடையாது. விமானத்தில் பறப்பவனுக்கு பூமியில் இருக்கும் மேடு பள்ளம் தெரியாது. அதுபோல உயர்ந்த குணங்கள் உடையவனுக்கு சாதி மத பேதம் கிடையாது. பொறாமைப்படாதே. பிறரிடம் உள்ள அழகு, பணம், அறிவு இவைகளை கண்டு பொறாமைப்படாதே. அதுவே மனநோய்க்கு வழிவகுக்கும். பணிவை விடாதே. பணிவு என்ற பண்பு உன் வாழ்க்கையில் உயிர் நாடி. பணிவின்றி வாழ்பவனுடைய வாழ்க்கை தரம் நிச்சயம் உயர்வடையாது. அடக்கமே உன்னை அமரனாக செய்யும். அதுவும் இளமையில் அந்த அடக்கம் இருப்பது பொன்மலர் வாசனை பெற்றது போலாகும். எனவே பணிவை கைவிடாதே.